ಭಗವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತುಃ ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯ ಪೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮರಣ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂದುಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ತಭಾಯೈ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಸತ್ ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் நாம் ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். மச்சக்தி மாத்திர கணனே கிமிஹாஸ்தி சக்கியம் சக்கியேனவா தவ கரீஷ கிமஸ்தி சாத்தியம் யத்யஸ்தி சாதயமயா ததபி த்வயாவா கிம் வா பவேத் பவதி கிஞ்சித் அநீயமானே என்கிறவாறு ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம், ஹே கரீஷ, மச்சக்தி மாத்திர கணனே இஹ சக்கியம் கிமஸ்தி, சக்கியேனவா தவ சாத்தியம் கிமஸ்தி, அஸ்தி யதி மயா சாதய ததபி த்வயாவா பவதி கிஞ்சித் அநீஹமானே கிம்பா பவேத் என்கிறவாறு இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானான தேவாதிராஜனிடத்தில் தாம் செய்யப்போகிற ஸ்துதியாகிற செயலை தனது சக்தியை கொண்டு மாத்திரம் செய்யக்கூடிய காரியம் இல்லை, எம்பெருமானான உனது சகாயமும் அடியேனுக்கு வேண்டும் என்கிறவாறு இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் கரீஷ என்கிறவாறு எம்பெருமானை அழைக்கிறார். ஆரம்பத்தில் இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்தே எம்பெருமானை ஒவ்வொரு விதமான திருநாமத்தை இட்டு சுவாமி தேசிகன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்தில் க்ஷந்தவ்யேஷ பவதா கரிசீலநாத என்கிறவாறு கரிசீலநாத என்கிற திருநாமமும், மூன்றாவது ஸ்லோகத்தில் சுவாமின் பயாத் கிமபி என்கிறவாறு சுவாமின்னு என்கிறவாறும், நான்காவது ஸ்லோகத்தில் கிம் வியாகராமி வரதஸ்துதையே கதம்பா என்கிறவாறு ஹே வரத என்கிற திருநாமத்தையும் சாதித்தார். இந்த ஸ்லோகத்தில் ஹே கரீஷ என்கிறவாறு திருநாமத்தை சாதிக்கிறார். கரீஷ ஹஸ்திகிரி நாதனி என்கிறவாறு, அதாவது மச்சக்தி மாத்திர கணனே இஹ சக்கியம் கிமஸ்தி, தான் செய்யப்போகிற இந்த ஸ்துதியாகிற செயலில் அடியேனது சக்தியை மாத்திரம் வைத்து கொண்டு இந்த செயலை செய்வது மிக கடினம். லோகத்தில் ஜீவர்களது செயல்களானது அவர்களது அதீனம் என்கிறவாறு அவரவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல, எம்பெருமானுடைய அதீனமே. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இது மன்யதே என்கிறவாறு தாம் செய்கிற செயலுக்கு தாமே கர்த்தா என்கிறவாறு தாமாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல, எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டவர்கள். நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டவையாக சங்கல்பாதீனம், எம்பெருமானுடைய அதீனமே என்கிறவாறுதான். சாஸ்திரங்களும் இதையே தான் சொல்றது. பாஷ்யகாரரும் பராத்து தச்சுருதேகே கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா ஆகிய சூத்திரங்களில் இந்த விஷயத்தை தெள்ளத் தெளிவாக விசாரித்து நமக்கு சாதித்திருக்கிறார். ஏனெனில் ஜீவர்களது செயல்கள் பராதீனம், மற்றவர்களினுடைய அதீனம் அப்படின்னாக்கா வேதங்களுக்கு வைத்தியமானது என்னன்னாக்கா, ஒருத்தர் சுவாதந்திரியமா இருக்கும் பட்சத்துல தான் அவர்களை இதை செய்ய இதை செய்யாத அப்படின்றத சொல்ல முடியும். இப்ப வேதங்கள் ஜீவர்கள் நம்மளை பார்த்து விதிக்கிறதுனாக்கா, நம்ம அந்த காரியங்களை செய்வதற்கு சுவாதந்திரியமா இருக்கும் பட்சத்துல தான் வேதம் நம்மளை பார்த்து இதை செய்ய இதை செய்யாதன்ற விதி நிஷேதங்களை நம்மளை பார்த்து பண்ண முடியும். நாம இன்னொருத்தருடைய அதீனமாக ஆயிட்டோம்னாக்கா வேதங்கள் சொல்லக்கூடியதான விதி நிஷேதங்களை நம்ம அனுஷ்டிக்க முடியாத போயிடும். ஆக வேதத்துக்கு வைத்தியம் வரும். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஜீவர்களது கர்த்தத்துவம், நாம் செய்யக்கூடிய செயல்கள் எம்பெருமானுடைய அதீனம் அப்படின்னு எப்படி சொல்றது ஒத்து போகும் அப்படின்னாக்கா, ஜீவர்களுடைய கர்த்தத்துவம் செயல்கள் முதல் க்ஷணத்தில் சுவாதந்திரியம், ரெண்டாவது க்ஷணத்திலிருந்து ஆரம்பித்து எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக ஆறாம். முதல் க்ஷணத்தில் அங்கே இருக்கக்கூடியதான சுவாதந்திரியம், அந்த நேரத்தில் பரமாத்மா எப்படி இருக்கார்னாக்கா உதாசீனமாக இருந்துடுறார். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்மளுடைய முடிவு, நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுறதுன்ற இது அந்த இடத்துல வந்துடும். அதனால் வேதங்கள் சொல்லக்கூடியதான விதி நிஷேதங்கள் அதை அனுஷ்டிக்கக்கூடியதற்கு யோக்கியதையாக இருக்கும். அப்போது இப்போ வேதங்களுக்கு இப்போ முரண்பாடு வராது, அவைகளுக்கு வைத்தியம் வராது. ஆக நாம் செய்யக்கூடிய செயல்களில் முதல் க்ஷணத்தில் சுவாதந்திரியமாகவும், இரண்டாவது க்ஷணத்திலிருந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இரண்டாவது க்ஷணத்திலிருந்து எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இருந்து எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு ஏற்றா போல தான் நம்ம செயல்கள்லாம் நாம் செய்கிறோம். ஆக நாம் அனைவரும் எம்பெருமானுடைய சங்கல்பத்திற்கு அதீனமாக உட்பட்டவர்களாக ஆகிறோம். ஆக இவ்வாறு இருக்க என்னுடைய சக்தியை மாத்திரம் வைத்து கொண்டு அளவற்ற உன்னுடைய பெருமைகளை ஸ்துதி பண்ண போகிறேன்னு இந்த காரியத்தில் நான் இறங்கியிருக்கேன், அது என்னுடைய சக்தியால் மாத்திரம் முடியாது, இதற்கு நீ சகாயம் பண்ணணும். அதைத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மத் சக்தி மாத்திர கணனே இக சக்கியம் கிமஸ்தி, எனது சக்தியை மாத்திரம் வைத்து கொண்டு இந்த இடத்துல பண்ண வேண்டிய காரியம்ன்றது என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. சரி, என்னுடைய சக்தியை மாத்திரம் வைத்து ஏதாவது காரியம் இருக்கும்னாக்கா ஒன்று ரெண்டு ஏதாவது இருக்கும். அதை செய்தோமேயானால் அந்த காரியத்தினால உனக்கு ஏதாவது பயன் இருக்கா? பயன் என்றால் சுவார்த்தம் பரார்த்தம் என்கிறவாறு இரண்டு விதமான பயன்கள் உண்டு. ஒன்று தனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லை தான் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இப்படி செய்யக்கூடிய செயல்களில் பிரயோஜனம் ரெண்டு விதமாக உண்டு. எம்பெருமானுக்கும் அதே மாதிரியாக சுவார்த்தம் பரார்த்தம் என்கிற இரண்டு பிரயோஜனத்தில், இரண்டு பிரயோஜனத்துக்கும் அவசியமே இல்லாதபடி தான் பெருமாளுக்கு இருக்கு. எனக்கா அவாப்த சமஸ்த காமன், வேண்டியதை எல்லாம் தானாகவே நிறைவேற்றி கொள்ளக்கூடியவன். அதனால இன்னொருத்தருடைய முயற்சியினால இந்த பயனை அடையணுன்ற ஒரு நிர்பந்தம் அபேட்சை எம்பெருமானுக்கு எதுவும் கிடையாது. அப்படி இருக்க என்னுடைய சக்தியை கொண்டு மாத்திரம் ஒரு செயலை செய்யறதுனால ஏதாவது உனக்கு பிரயோஜனம் இருக்கும்னாக்கா, அதை கூட அஸ்தி எதி அந்த மாதிரியான ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னாக்கா மயா சாதைய, என்னை வச்சு அந்த காரியத்தை பண்ணி நீ சாதிச்சுக்கோம். அப்படி அதையும் மீறி என்னுடைய சக்தியை கொண்டே அந்த காரியத்தை செய்ய வைக்கிறேன்னாலும் அதை முழுக்க முழுக்க நான் பண்ணதாக அர்த்தம் கிடையாது, அதையும் நீயே தான் பண்ணன்னு அர்த்தம். ததபி துவயாவா பவதி, உன்னாலேயே தான் அந்த காரியத்தையும் பண்ணப்பட்டதாக ஆகும். ஏன்னாக்கா தான் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் உன்னுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டு தானே, நீ என்ன சங்கல்பம் பண்றியோ அதுக்கேற்ற போல காரியத்தை தான் ஜீவர்கள் பண்றா, நானும் பண்ற. ஆக என்ன, நான் செய்யக்கூடிய காரியங்கள் யாவும் நான் பண்ணதல்ல, நீதான் பண்ற. அதனால இப்படி இருக்கும் பட்சத்துல அநீகமானே கிம்ப அபவே, ஈகமானே ஒரு விஷயத்தை விரும்பினாதான் அதை பண்ண முடியும். இந்த செயலை செய்யணும் அப்படின்னு நீ விரும்பினாதான் இந்த காரியத்தையே பண்ண முடியும். அப்படி நீ நினைக்கலன்னாக்க எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. ஆக இப்பேறுபட்ட காரியத்தை நான் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், அப்படிப்பட்ட காரியத்தை கேவலம் என்னுடைய சக்தியை கொண்டு, என்னுடைய சக்தியை மாத்திரமே வைத்து இந்த செயலை செய்வதுன்றது முடியாத காரியம். ஆகையினால இப்ப ஏற்பட்ட பெரிய காரியத்துல உன்னுடைய சங்கல்பம்ன்ற சாகாயம் அவசியம் தேவைப்படுறது. என்னுடைய இந்த காரியத்தை நீயும் துணையாக இருந்து இந்த காரியத்தை நீயே செய்வித்துக் கொள்வாயாக என்கிறவாறு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.